ராமானுஜவியாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மரூப்பவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேமே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஃ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ் தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீபலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால யுதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழி நினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மரத்தாலும் வாழாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரைக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயர் நிலையும் தக்கலறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செயதிராட தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுசிசுர சூரியஸ்தாரக்ரமாத் வியாபுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதி நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடராச்சாரிய கவிதாத்மிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா கிருதி பிதாமகஸ்ய பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹசிரசத்சங்கியகபாஷ்யகாரம் ததாரிநாமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமான் கருணைக்கு வசப்பட்டவன், அதாவது எம்பெருமானுக்கு கருணை உண்டு, அளவில்லாத கருணை உண்டு என்று சொன்னால் போராது. ஆச்சாரியர்கள் எல்லாம் அப்படி சொல்லவில்லை. எம்பெருமானுக்கு கருணை உண்டு என்று சொன்னால் எம்பெருமான் யாரிடம் கருணை செலுத்த வேண்டுமோ அவரிடம் நல்ல கருணை செலுத்துவான் என்பதாக அர்த்தம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கருணைக்கு வசப்பட்டு இருக்கிறான் எம்பெருமான். நாமெல்லாம் எப்படி இந்திரியங்களுக்கு வசப்பட்டு இருக்கிறோமோ, இந்திரியங்களை மீற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதுபோல கருணைக்கு வசப்பட்டு எம்பெருமான் இருக்கான். காருண்யா தீனவிருத்தின் கமல திருஷம் அவைத்து காதிசூனு கிருதார்த்தா என்பதாக சுவாமி தேசிகன் இங்கேதான் சாதிக்கிறார். இந்த திருவாய்மொழியினுடைய சாரம் என்ன? ஐந்தாம்பத்திலே முதல் திருவாய்மொழியாக இங்கே சுவாமி தேசிகன் சாதித்துக் கொண்டிருக்கிறாரே, சுவாமி நம்மாழ்வார் சாதித்துக் கொண்டிருக்கிறாரே. இதன் சாரம் என்ன என்றால், எம்பெருமான் காருண்யாதீன விருத்தி, கருணைக்கு அதீனமாகவே செயல்களை செய்பவன். தன் இஷ்டப்படி செய்யாமல் தன் கருணைப்படி செய்கிறான். இதன் விளக்கமாகத்தானே தயாசதகம் பூர்த்தியாக இந்த ஒன்னுடைய விளக்கம்தான். எப்படி எம்பெருமான் கருணைக்கு கட்டுப்பட்டு இருக்கான், கருணையை மீறி செய்ய முடியாமல் இருக்கிறான். அதனால்தான் எம்பெருமானை காட்டிலும் கருணையை உயர்த்தையாக சொல்லி தயாசதகம் என்கிற ஸ்தோத்திரம் அவதாரம் செய்தது. நமக்கெல்லாம் அந்த கருணைதான் முக்கியமாக இருக்கிறது என்பதாக சுவாமி தேசிகன் அதனாலே அந்த ஸ்தோத்திரத்தை சாதித்தார். இங்கே நான் ஆழ்வார் தன்னை சொல்லும் போது, நான் வெளி விஷயங்களிலேயே ஈடுபாடு கொண்டிருந்தாலும் எம்பெருமான் வந்து தன் விஷயத்திலே ஈடுபாடு உள்ளபடி ஆக்கிவிட்டார். ஏன்? கருணை. நான் வந்து ஏதோ சில வார்த்தைகள் எல்லாம் சொன்னேன், தேனே இன்னமுதே என்றென்றே சில கூற்று சொல்ல தேனேன்னு சொன்னேன், இன்னமுதே சொன்னேன், உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன் என்று சொன்னேன். இதெல்லாம் அகிருதயமாக ஏதோ கள்ளம் கவிர் கள்ளம் கலந்து சொன்ன வார்த்தை. ஆனால் எம்பெருமான் இதை உண்மையாக்கி விட்டார், அவன் என்னோடு கலந்து விட்டான் என்பதாக சொல்லுகிறார். இதில் இரண்டு விஷயம். ஒன்றாவது எம்பெருமானுடைய கருணை. ஏன்னு கேட்டா, நாம் அகிருதயமாக சொல்கிறோம் என்பதும் எம்பெருமானுக்கு தெரியும். தெரிஞ்சும் அதை எம்பெருமான் ஆதரித்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார். லோகத்திலே ஒரு எஜமானவர் ஒருவர் இருக்கார்னு வச்சுக்கோம், அவருக்கு வேலை பார்க்கறவங்க ஒருத்தர், அவர்கிட்ட பேசும்போது அவன் உங்களை போல நல்லவர் உண்டா, உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும், பரம பாக்கியம் தான் சொல்றான். ஆனா வெளியில போய் மற்றவர்கள் கிட்ட இவரை பற்றி வேற மாதிரி பேசுகிறான், இந்த மாதிரி பேசல, ஏதோ தலையெழுத்து இங்க வந்து வாக்கின் இருக்கேன் என்பதாக பேசுகிறான். நான் இருந்தா எங்கேயோ இருக்கணும், எனக்கு எத்தனையோ போக்கிய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆபீஸ்ல வந்து இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி சொல்கிறான் என்கிற விஷயம் எஜமானருக்கு தெரியாத வரை இவனுக்கு நல்லது. எஜமானுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இவன் சீட்டு கிழிஞ்சிடும். இங்கே என்ன நடக்கிறதுன்னு கேட்டா, எம்பெருமானுக்கு நான் தாசனாக இருக்கிறவன், எம்பெருமானையே பரம போக்கியமாக நடித்துக் கொண்டு, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதையே பரம பாக்கியமாக நடித்துக் கொண்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் வெளியில. ஆனா உண்மையில என்ன கேட்டா, இந்த எம்பெருமான் விஷயத்தை காட்டிலும் மற்ற விஷயத்தை எல்லாம் பெரிய விஷயமா நடிச்சு, மற்ற போகங்களை எல்லாம் பெரிய போகமா நடிச்சு, புறமே புறமே யாடி என்று புற விஷயத்திலேயே ஈடுபட்டு நின்றுருக்கோம். தாயாறு சொல்றது எம்பெருமான் விஷயத்துல, ஆனால் ஈடுபாடு மட்டும் வெளி விஷயத்துல. இது வேஷம், இது ஒரு ஏமாற்றல். இது எம்பெருமானுக்கு தெரியும், தெரிஞ்சா எம்பெருமான் என்ன பண்ணணும் கேட்டா, நம்மள சீப்போன்னு வெளியில தள்ளணும். ஆனால் அவன் நம்மையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு இன்னும் கைங்கரியத்தை கொடுத்து உண்மையிலேயே தன்னை பரம போக்கியனாக ஆக்கி விடுகிறான், தன்னைத்தானே ஆக்கிடுறான். அப்ப உண்மையா ஆயிடுச்சு, நான் ஏதோ பொய்யா சொன்னேன், பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் அப்படின்னும் போது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த கருணை, அந்த கருணையினாலதான். ஏன்னு கேட்டா, கருணைனா என்ன கேட்டா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தோஷம் தெரிஞ்சு தெரியாம பண்ற அனுகிரகம் இல்லை, நம்ம பொய் சொல்றாங்கிறது தெரியும், தெரிஞ்சும் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படிங்கிறது கருணையினுடைய ஒரு உச்ச கட்டத்தில் இருக்கு. இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம், ஏன் அப்படி பண்ணான் நமக்கு, அப்படி எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படி நாம என்ன பண்ணோம், ஒரு பக்கம் பார்த்தா புறமே புறமே அப்படின்னு வெளி விஷயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், பொய்யெல்லாம் சொல்லி இருக்கோம். அப்படி இருக்கச்சே எம்பெருமான் நமக்கு ஏன் அனுகிரகம் பண்ணான் என்று யோசித்து பார்த்தால் இரண்டாவது விஷயம் தெரியும். எம்பெருமானுடைய கருணையானது நம்ம விஷயத்தில் வருவதற்கு எந்த சாக்கு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கு. ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா வந்துவிடலாம், அப்போ அதுக்கு ஒரு சாக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டா, பொய்யே இருந்தா கூட நம்ம எம்பெருமானே பரம போக்யன், எம்பெருமானை தொண்டு செய்வதே பரம பாக்யம் அப்படின்னு நாம பொய்யாக சில வார்த்தைகள் சொன்னா கூட அந்த வார்த்தைகளையே ஒரு சாக்கா வச்சு இப்படிதான் சொல்றானே அவன் அப்படின்னு அதையே ஒரு வியாஜமாத்திரமாக கொண்டு ஒரு சாக்காக கொண்டு கருணை நமக்கு வந்து. ஏன்னா பொதுவா கருணை அது அளவற்ற கருணை, எம்பெருமான் கருணைக்கு வசப்பட்டவன எல்லாருக்கும் தானே வரணும், நம்மளாவது ஏமாத்திட்டு இருக்கோம், ஏமாத்தாத நிறைய பேர் இருக்காங்க, அவளுக்கு எல்லாம் தானே வரணும். ஆனா அவளுக்கெல்லாம் வரல, நமக்கு ஏன் வருகிறது கேட்டால், ஒரு வியாஜம், ஒரு நிமித்தம், சாக்கு வச்சுட்டு கருணை வந்துடுவா. இதை இங்கே பின்னாடி அடுத்தடுத்த பாசுரத்திலையும் ஸ்பஷ்டமாக சொல்ல போற சுவாமி நம்மாழ்வார். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, காருண்யாதீன விருத்தி கமலதிருஷம் அவைத்து காரிசூனு கிருத்தார்த்தகா. அம்மாழ்வார் ஏன் அப்படி சொன்னார்? கிருத்தார்த்தகா, அவர் எம்பெருமானை அப்படியே அனுபவிச்சவர். எம்பெருமானுடைய கருணை அப்படியே அனுபவிச்சு எம்பெருமானையே பரம போக்கியமாக கடைசியிலே பெற்று ஆனந்தப்பட்ட நம்மாழ்வார் தானே இந்த விஷயத்தை சொல்ல முடியும். வேற யார் சொல்ல முடியும்? அனுபவித்தவர் தானே சொல்ல முடியும். அதனால அவர் அனுபவித்து சொன்ன பாத்திரம் இது என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த இதிலே நாம் ஏழு பாத்திரங்கள் பார்த்து விட்டோம். எட்டாவது பாத்திரமாக பார்க்கணும். மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேவி தொழும் மாலார் வந்து இனநாள் அடியேன் மனத்தேவன்னினார் கேலேயி கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. ரொம்ப மேலான தேவர்கள் என்று சொல்லக்கூடிய நித்திய சூரிகள், கீழே நிலத்தேவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய பாகவதர்கள், இவர்கள் இருவருமே மிக்க ஆதரவோடு எம்பெருமானை தொழுகின்றனர். அப்படிப்பட்ட எம்பெருமான் எல்லாவரை காட்டிலும் உயர்ந்தவனான உயர்வர உயர்ந்த எம்பெருமான் என் இடத்திலே வந்து என் மனசிலே வந்து திடமாக பற்றி நிற்கிறார். பரம யோகிகள் எல்லாம் கூட எம்பெருமானை தேடிக்கொண்டிருக்க எம்பெருமானோ என்னை தேடிக்கொண்டு நான் இருந்த இடத்திலே வந்து என் மனசிலே மன்னி நின்றார். இனி என்ன? இது எனக்கு எல்லாமே எம்பெருமான் தான், எல்லாருமே எம்பெருமான் தான். எனக்கு மீன் போன்ற கண்ணினை கொண்ட நல்ல மனைவிகள் என்றாலும் எம்பெருமான் தான், பெரும் செல்வமும் எம்பெருமான் தான், நன் மக்களும் எம்பெருமான் தான், தாய் தந்தையும் எம்பெருமான் தான். இப்படி என்னுடைய உறவுகளாலே எனக்கு பிறக்கக்கூடிய எல்லா விதமான பிரீதியையும் நான் எம்பெருமானுடைய அனுபவத்தினாலேயே பெரும்படி எம்பெருமான் எனக்கு நின்று பரம அனுகிரகம் செய்கிறான் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேவி தொழும் மாலார். எம்பெருமான் மிக்க உயர்ந்தவர், எல்லாரும் வணங்கும்படியாக, எல்லாரும் தொழும்படியாக, எல்லாரும் மேவி தொழும்படியாக ஆதரித்து தொழுகிறார்கள். ஏதோ மேலோட்டம் இப்ப சித்திக்கு கை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லை. சில பேர் கை கூப்பிட இப்ப சித்திக்கு கை கூப்பலாம், அப்புறம் பாத்துக்கலாம் நாளைக்கு, அப்படி கிடையாது. என்னை படைத்தவன் எம்பெருமான் தானே அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லாரும் ஆதரவோடு எம்பெருமானை தொழுகிறார்கள். தொழுபவர்களை இரண்டு விதமாக சொல்றார் சுவாமி நம்மாழ்வார். ஒன்னு மேலாத்தேவர்கள், இரண்டாவது நிலத்தேவர்கள். மேலாத்தேவர்கள் அப்படின்னா மேன்மையான தேவர்கள், அதாவது சர்வ பிரகாச சர்வ பிரகார உத்கிருஷ்டரான எல்லா பிரகாரத்திலும் உயர்ந்தவரான நித்திய சூரிகள் என்பதாக அர்த்தம் சொல்லியிருக்கிறார். சாதாரண தேவர்கள் அல்ல, மேன்மையான தேவர்கள். நிலத்தேவர் அப்படின்னா இந்த நிலத்திலே வந்து தேவர்கள், இந்த நிலத்திலே வந்து எம்பெருமானை அனுபவிப்பவர்கள் அர்த்தம் வைக்கலாம். பிள்ளான் சாதிக்கிறார், கர்மபூமியிலே வந்தவராய் பிரகிருதி சம்சிஷ்டராய் இருந்து வைத்து சுவானுபவை கபோகரான திவ்ய புருஷர்களாலும். இந்த கர்மபூமியிலே வந்து நல்லா கவனிக்கும், வந்திருக்கிறோம் இந்த பூமி, இது கர்மபூமி. கர்மாங்கிறது கர்ம பலனான சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜென்மம் எடுத்திருக்கா, இந்த பூமியே அதற்காகத்தான் இருக்கு. ஆனா இங்க வந்து அந்த சுகதுக்கத்தை விட்டுட்டு எம்பெருமானை அனுபவிக்கணும்னு நினைக்கிற, அதாவது நித்திய சூரிகள் சீவை குண்ட லோகத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிப்பது இருக்கட்டும். ஏன்னா சீவை குண்ட லோகங்கிறது கர்ம பூமி இல்லை, அது அப்ராகிருத பூமி. அந்த பிரகிருதியை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எம்பெருமானத்தான் அனுபவிக்கணும். சீவை குண்ட லோகத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிப்பது இருக்கட்டும், இந்த கர்ம பூமியிலே வந்து பிராகிருத பூமியிலே வந்து இந்த பிரகிருதியை விட்டுட்டு எம்பெருமானை கொஞ்சம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சில பேர். அவர்கள் தான் நிலத்தேவர்கள், அவர்கள் மேலாத்தேவர்கள், இவர்கள் நிலத்தேவர்கள். இங்கே இருக்கக்கூடிய சீவைஷ்டவர்களான பாகவதர்கள் அப்படின்னு இவர்களும் எம்பெருமானை அனுபவிக்கிறார். இவர்களையும் நிலத்தேவர்னு கொண்டாடுறார் பார்ப்பு. பொதுவாக நிலத்தேவர் அப்படின்னா பிராமணர்கள் அர்த்தம். பூசுராக அப்படின்னு சம்ஸ்கிருத்தில பேர். பூனா பூமியில இருக்கக்கூடிய, சுராகா தேவர்கள், தேவலோகத்துல தேவர்கள் இருக்கா போல பூமியில இருக்கக்கூடிய தேவர்கள் பிராமணர்கள் என்பதாக பிராமணர்களுக்கு பூசுராக நிலத்தேவர்கள், நிலத்தேவர் குழு வணங்கும் என்றெல்லாம் ஆழ்வார் கூட சாதிக்கிறார். இப்படி பிராமணர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு பிராமணர்கள் அப்படின்னு சொல்ல வந்த இடமில்லை. மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேதித்துழும் அப்படின்னு அந்த தேவர்கள் இந்த தேவர்கள் எடுக்கிறார். அப்போ அவருக்கும் இவருக்கும் ஒரு உடிச்சு போடணும் இல்லையா, அதைதான் பிள்ளை அழகா போட்ட. அவர்கள் சீதைகின்ற லோகத்திலே எம்பெருமானை அனுபவிப்பது இருக்கட்டும், கர்ம பூமியிலே வந்தவராய் பிரகிருதி சம்சிஷ்டராய் இருந்து வைத்து பிரகிருதியில இருந்து இருக்காப்பா, ஆனா எம்பெருமானை அனுபவிக்க அப்படின்னா இது ஒரு உயர்ந்தது. இப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் கூட எம்பெருமானை அனுபவிக்கிறார்னா அவர் மாலா, மாலார்னா மால்னா உயர்ந்தவர், அவரும் உயர்ந்தவர். மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேவி தொழும் மாலார் மேவி தொழும் அப்படின்னு இருக்கு அப்படின்னாலே ரொம்ப பகவத் ஞான பிரேமாதிகளாலே உஜ்வல சுபாவரான பாகவதர்கள் என்பதாக சாட்சாத் சுவாமி வியாக்கியானம் சாதிக்கிறேன். பகவத் ஞானம், பகவத் பிரேம இதெல்லாம் இருக்கிறபடினாலே நித்திய சூரியனுக்கு சமமா இருக்காதா வாழலாம். அப்படிப்பட்ட பிராமணர்கள் மேவி தொழும் மாலார் வந்து அந்த எம்பெருமான் வந்து. இன்னொரு அர்த்தம், நிலத்தேவர்னா பாகவதர்கள் அப்படிங்கறத சுவாமி தேசிய ஒரு இடத்துல அழகா சாதிக்கிறார். தேவநாயக பஞ்சாசிக்கு சுவாதீன, அதாவது திருவைந்தியிலே தேவநாதனை சேவிக்கும் போது தேவநாதனுக்கு தேவநாதன் ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அந்த பெயர் எதனால வந்ததுன்னு யோசிக்கிறார். தேவநாதன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் நாதன் அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கு நாதன் எம்பெருமான சொன்னா இதுல என்ன ஒரு பெரிய பெருமை இருக்குன்னு யோசிச்சு பாக்கிறேன். ஏன்னு கேட்டா சுவாதீன விஸ்வ விபவம் பகவன் விசேஷாது, தேவர்களுக்கு மட்டுமா எம்பெருமான் நாதன், எல்லாருக்கும் தானே நாதன். யார் தேவர்கள்னா யாரு, இந்திராதி தேவர்களுக்கு நாதனா, ஏன் நித்தி சூரியர்களுக்கு நாதன் இல்லையா, ஏன் மகரிஷிகளுக்கு நாதன் இல்லையா, தேவ யக்ஷர கிண்ணர கந்தர்வ யக்ஷ புருஷன் யார் யார் இருக்காலும் மொத்த பேருக்கும் நாதன், மகரிஷிகளுக்கெல்லாம் நாதன். அப்படி இருக்க வெறும தேவர்களுக்கு நாதன் ஒண்ணு மாத்திரம் சொல்லிட்டு விடக்கூடாது. சுவாதீன விஸ்வ விபவம் லோகத்துல மொத்தத்துக்கும் நாதனா இருக்கிறோம் பார்த்து தேவர்களுக்கு நாதன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறவு, அது பெருமையாக ஆகாது. ஆனா அப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சுவாதீன விஸ்வ விபவம் பகவன் விசேஷாத் துவாம் தேவநாயக முசந்தி பராவரஜாஹ அப்படின்னு இவனை தேவநாயகன் தேவநாதன் சொல்லக்கூடாது, சொன்னால் எம்பெருமானுடைய பெருமையை குறைத்து சொன்னதாக ஆகும். 10 கோடி ரூபாய் வச்சுருக்கோம், இவர் 1 கோடி வச்சுருக்கான்னு சொன்னா பெருமையை குறைச்சு சொன்னதா தான் அர்த்தம். இது மாதிரி எல்லாருக்கும் நாசனா இருக்கணும் பார்த்து தேவர்களுக்கு நாசன் சொல்லக்கூடாது. ஆனா சுவாமி சொல்ற பராவரஜாக, ஆனா சொல்றவா யாருன்னு கேட்டா எம்பெருமானை பத்தி நன்கு தெரிந்தவர்கள் சொல்றான். எம்பெருமானுடைய குணத்தை பூர்ணமாக சொல்லக்கூடிய பரம ஜானிகள் தேவநாதன் பேர் வச்சிருக்கிறார். அது ஏன்னு யோசிச்சு பார்க்கணும். பிராய பிரதர்ஷயிதுமே ஏததிதி பிரதீமஹா தத் பக்தி பூஷித தியாம் இஹ தேவபாவம். தேவநாதன்னா இந்திரன் முதலான தேவர்களுக்கு நாதன் அப்படின்னு அர்த்தத்துல சொல்லலையாமவா, பின்ன நித்தியசூரிகள் தான் தேவர்கள் அந்த தேவர்களுக்கு நாதன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அவா சொல்லலையா. பின்ன என்ன கேட்டா இந்த மண்ணிலே பிறந்து வைத்து இங்கே பிராகிருத போகத்திலே இருப்பவர்களாக இருந்தாலும் இங்கே இருந்து கொண்டு எம்பெருமானை யார் பக்தியுடன் சேவிக்கிறார்களோ அவர்கள் தேவர்கள். பக்தி பூஷித தியாம் இக தேவபாவம். எம்பெருமான் என்ன பண்றான் கேட்டா அந்த தேவர்களுக்கு என்ன பெருமையை கொடுக்கிறானோ அதே பெருமையை இங்கே பூமியிலே இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கு கொடுக்கிறான். இவர்களும் தேவர்கள் ஆக்குறான் இவர்களையும். ஏன்னா எம்பெருமான் அனுகிரகம் அவளுக்கும் கிடைக்கிறது இவளுக்கும் கிடைக்கும். அதனால இவர்களையும் தேவர்களாக்கி இவர்களுக்கு பெருமான் அனுகிரகம் செய்வான். தேவநாதனை யார் சேவிக்கிறாளோ திருவேந்தியிலே அந்த தேவநாத பெருமான் என்ன பண்றான்னு கேட்டா யார் வந்து சேவிக்கிறாளோ அவர்களையும் தேவர்களாக்கி அந்த தேவர்களுக்கு அவநாதனா பக்தி பூஷித தியாம். பக்தி இருந்தா இதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, நாம் வைஷ்ணவர்கள் எல்லாம் பெரியவர்கள் பார்க்கும்போது தேவர் என்று சொல்வோம். தேவரீர் எழுந்தொள்ள வேணும், தேவரீர் அனுகிரகம் செய்ய வேண்டும். வைஷ்ணவர்கள் ஒருவருக்கொரு பார்த்தா தேவரீர்னு சொல்லுவான். வயசுல பெரியவான் இல்ல, வைஷ்ணவனா இருந்தாலே போதும் தேவரீர்னு சொல்லுவான். தேவரீர்னா தேவரும் தான் அர்த்தம். தேவன்கிறத நேர பார்த்து சொல்லும்போது தேவரின்னு சொல்லுவான். நீங்கிற அர்த்தத்துல இருக்கோம், ஆனா தேவருங்கிறது சேர்த்து சொல்லணும். அப்போ அடியவர் அப்படின்னு தன்னை சொல்லிட்டு எதிரே இருப்பவரை தேவர் என்பதாக சொல்லக்கூடிய சம்பிரதாயம் இருக்கு இல்லையா? அவர் எப்படி தேவர் ஆனார் அப்படின்னா இப்படிதான், பக்தி பூஷித தியாம், பகவத் பக்தி இருக்கிறவர்கள் தேவர். அப்படி அவர்களை தேவர்களாக்கி தேவரீர் என்று சொல்லத்தக்கவராக்கி அதுக்கப்புறம் அவருக்கு நாதனாக இந்த எம்பெருமான் இருக்கானா, அதனால அந்த பெருமை வேற யாருக்குமே கிடையாது, அதனால இவன் தான் தேவநாதன் அப்படின்னு நிர்தாரணம் பண்ற. அதாவது யாகத்தில் கூட அழகா சொல்றார், யாகம் பண்ணி வைக்கக்கூடிய ரிஷிகள் கழியோ அவர்களை தேவர்கள்னு சொல்றார். வேதத்தில் சொல்றது, பரோக்ஷம் வா அந்நே தேவா யுஜ்யந்தே பிரத்யக்ஷம் அந்நே யத்யஜதேய ஏவ தேவா பரோக்ஷம் யுஜ்யந்தே தானேவ தத்யஜதி. தேவர்களை குறித்து யாகம் பண்றது அங்க யாகத்தில், பிரத்யட்சமான தேவர்கள் அப்படின்னு யாகம் பண்ணி வைக்கக்கூடிய வேதாத்தியனம் பண்ணி இருக்கக்கூடிய ரித்திகிகள் யாகம் பண்ணி வைக்கிறவர்கள், இவர்களுக்கு யாகம் பண்ணணுங்கிற, இவர்களுக்கு பூஜை பண்ணணும். அந்த தேவர்களுக்கு செய்யற பூஜை பரோக்ஷ பூஜா, இந்த தேவர்களுக்கு செய்யற பூஜா பிரத்யக்ஷ பூஜா. இதன்பா ஏ தேவை தேவா பிரத்யக்ஷம் பிரீணாதி. ஏப்பா அந்த பரோட்ச தேவர்களான இந்திரன் குரலன் சந்திரன் குபேரன் பூஜிச்சு என்ன இருக்கட்டும், நேர பிரத்யக்ஷ தேவர்களான இந்த ரித்விகளை பூஜிக்கணும்பா அப்படின்னு வேதங்கள் சொல்றது. இவாளுக்கு அன்வாகாரியம் சதியாராதனை எல்லாம் பண்ண சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக பகவத் ஆராதனம் இருக்கட்டும், பாகவதர்கள் கல்வி அவர்கள் தான் தேவர்கள், அவர்களுக்கு ஆராதனம் பண்ணணும் என்பதாக தாற்பயம் வச்சுக்கலாம் நாம். அப்போ நிலத்தேவர் அப்படின்னா அப்படிப்பட்ட பாகவதர்கள் அப்படின்னு, நிலத்தேவர் நம்மாழ்வார் சாதிச்சதை அதனுடைய தாற்பத்தை பிள்ளான அருளியதை அடியுற்றி அங்கே தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேவி தொடும் மாலார், அப்படிப்பட்ட மிக உயர்ந்தவர், எல்லா தேவர்களாலும் செவிக்கப்படக்கூடியவர், எல்லா பரம பாகவதர்களாலே செவிக்கப்படத்தக்கவர், உயர்ந்தவரான எம்பெருமான் மாலார் வந்து இனநாள் அடியேன் மனத்தே மன்னினார். மாலார் வந்து அவர் என்னிடத்திலே வந்து அடியேன் மனத்தே மன்னினார். அடியேன் தாசனா இருக்கேன் நான், அவருடைய கைங்கரிய போகத்திலே இருக்கேன், அவர் வந்து என் மனத்தே மன்னினார், மனத்துல வந்து திடமாக நிற்கிறார். வந்துங்கிறது அழகான விஷயம், ஏன்னா நாம் போய் பெற வேண்டிய விஷயம், ஆனா அவன் இங்க வந்திருக்கான். பரமயோகிதி அன்வேஷனீயனான தான் நான் இருந்த இடத்திலே வந்து என்பதாக சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார். யோகிகள் எல்லாம் அவனை தேடி போகணும் அப்படின்னு நினைச்சிருக்க, ஆனால் அவன் என்னை தேடி வந்தா மாதிரி நான் இருக்கிற இடத்திலே வந்து என் மனத்திலே வந்து மாலார் வந்து இன நாள் இத்தனை நாளாக அடியேன் மனத்தே மன்னினார். அழகான வார்த்தை அடியேன், ஏன்னா எம்பெருமாண்டிய தாசியத்திலே ஊறி நிற்கக்கூடிய அதை போக்யமாக நினைக்கக்கூடிய அடியேன், அப்படிப்பட்ட மனசில் தான் எம்பெருமான் உருவம். அடியேன் மனத்தே மன்னினார், என்னுடைய மனசு வெளி விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தா கூட எம்பெருமான் வந்து அங்கே மன்னி நின்றார். அதான் அழகான் பிடிச்சு நிற்கிறார், அதாவது திடமாக நிற்கிறான். வந்தான் என் மனம் புகுந்தால் மண்ணில் நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாவணியே திருவேங்கடம் மேய என்றாய் அப்படின்னு கலியன் சொல்றான். வந்தால் என் மனம் புகுந்தாய் மண்ணில் நின்றாய், நாம இருக்கிற இடத்துல வந்த நம்ம மனசுக்குள்ள புகுந்த, புகுந்து வெளியில போக மாட்டேன்னு சொல்லி இதுக்குள்ள அப்படின்னா எத்தனை கிருபை இருக்க, அவரை தேடி நாம் போக வேண்டியிருக்க, நாம் இருக்கிற இடத்துலயே அவர் வந்து வந்து மாத்திரமில்லாமல் நம்ம மனசுக்குள்ளயும் வந்து, அது மாத்திரம் இல்லாமல் மனசுக்குள்ளேயும் திருடமா நிற்கிறேன், நம்ம தள்ளினா கூட போக மாட்டேன், நம்ம வெளி விஷயத்தை நினைச்சா கூட அவர் இருந்துருப்பார், நம்ம எப்ப நினைக்கிறானோ அவன் நினைக்கட்டும் அப்படின்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெளி விஷயத்துல நினைச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவா வரைச்சு எம்பெருமானை நினைக்கும் போது பிரசன்னமா. மாலார் வந்து இனநாள் அடியேன் மனத்தே மன்னினார். என் மனசிலே வந்து மன்னி நிற்கிறார். இவ்வளவு தூரம் எம்பெருமான் செஞ்சப்புறம் இனிமே வேற யார் எனக்கு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எம்பெருமான் தான் எனக்கு எல்லாமே மொத்தமுமே. ஒருத்தர் இத்தனையும் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவரை தவிர வேற யாரையும் நான் சேவிப்பேன்னு முன்னாடி சொன்னாருங்க. அந்த மாதிரி எனக்கு எல்லாமே இனிமே எம்பெருமான் தான். யாருனா, சேதே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனியாவாரே. பொதுவாக எல்லாருமே பரமபோக்யமாக நினைக்கக்கூடியவர்கள் தம்பதிகள் பரஸ்பரம். சேலை கண்ணியரும் மீன் போன்ற கண்களை உடையவர்கள் யாருடைய கண்ணிலே ஈடுபட்டு அந்த விஷயத்தையே பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள் இனி எம்பெருமான் தான். எனக்கு பிரியமான நாயகி, எனக்கு பிரியமானவர் என்பதும் எம்பெருமான் தான். பெரும் செல்வமும் எனக்கு பிரியமான ஐஸ்வர்யம், பெரிய ஐஸ்வர்யம்னா எம்பெருமான் தான். நன்மக்களும் எல்லாரை காட்டிலும் முக்கியமான புத்திரன் அப்படின்னா அதுவும் நல்ல புத்திரன் அப்படின்னா சாதாரண புத்திரன் கிடையாது, குணவத் சுபுத்திரா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல நல்ல குணத்தோடு கூடிய நல்ல புத்திரன் அப்படின்னா அதுவும் எம்பெருமான் தான். மேலா தாய் தங்கையும் இதுக்கு மேலாக மேலாக இந்த உறவுகளிலேயே உயர்ந்த உறவு எதுன்னா அம்மா அப்பா உறவு தானே. நமக்கு அம்மா நமக்கு அப்பா, அம்மாவுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, அப்பாவுக்கு சமமானவர் யாரும் கிடையாது. அந்த உறவுங்கிறது அதுக்கு சமமான இன்னொரு உறவு கிடையாது. ஏன் அப்படின்னா பிரியஹித பிரவர்த்தகராய் அப்படிங்கிறார். அதான் அம்மாங்கிறவர் பிரியத்தை செய்து வைக்கிறவர், அப்பாங்கிறவர் ஹிதத்தை செய்து வைக்கிறவர். அம்மாவை போல பிரியம் யாரும் செய்ய முடியாது, அப்பாவை போல ஹிதம் யாரும் கிடையாது. அப்படி எந்த உறவை தலைமையிலே தூக்கி வைத்து நாம் கொண்டாடணும் அந்த உறவுமாக எம்பெருமானே நிற்கிறான். மேலா தாய் தந்தையும் தந்தையரும் என்னுடைய மேலான உயர்ந்தவரான தாயாரும் தந்தையாரும் கூட எம்பெருமான் தான். அவரே எல்லாம் அவர் தான். இனி ஆவாரே, இனி அவரே தான் எல்லாமே எனக்கு ஆனார் என்பதாக அர்த்தம். எம்பெருமான் எப்போ நான் இருந்த இடத்திலே வந்து, அதுவும் மாலான எம்பெருமான் உயர்ந்தவனான எம்பெருமான் நான் இருந்த இடத்திலே வந்து என் ஹிருதயத்துக்குள்ளே புகுந்து நிற்கிறானோ தன்னுடைய கருணையினாரே, இனி எனக்கு எல்லாமே அவன் தான். சகல விதமான பந்தும் அவன் தான். பந்தும் அகில ஜந்தோகும் அப்படிங்கிற சுவாமி, சகல ஜந்துக்கும் சகல விதமான பந்துவாகவும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு வேதமே சொல்றது. வேதம் எம்பெருமானை பற்றி சொல்லும்போது மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத் அப்படின்னு, மாதா வந்தான் பிதா வந்தான் பிராதா வந்தான் மொத்தமும் எம்பெருமான் தான். அது பல இடத்துல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. துமேவ மாதாச்ச பிதா துமேவ துமேவ பந்துஷ்ச சகா துமேவன் ஒரு ஸ்லோகம் ஆள் வந்தார் சாதிச்சார். மாதா பிதா எல்லாமே நீர்தான். அப்படியாக இதுல என்ன அர்த்தம், எல்லா பந்துவாகவும் எம்பெருமான் இருக்காங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர் சாதிக்கிறார். இந்த பந்து ஜனங்களாலே பிறக்கும் பிரீதி எல்லாம் தம்முடைய அனுபவத்தாலே பிறக்கும்படி நிற்கிறார். ஒரு அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணி, ஏன்னா நமக்கு வாழ்வை கொடுத்து நமக்கு வேண்டிய கிதத்தை எல்லாம் கொடுத்து நம்மை ஒரு மனுஷனாக்கி இருக்கக்கூடிய மாதா பிதாக்களுக்கு செய்யற கைங்கரியம் வச்சிருக்கு. அந்த கைங்கரியத்தினாலே ஒரு கிருதஜனா இருக்கிறவன், ஒரு நல்லவனா இருக்கிறவன் அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் சுசுஷ பண்ணி எத்தனை சந்தோஷப்படுவானோ அந்த சந்தோஷத்தை எம்பெருமான் கிட்ட கைங்கரியம் பண்ணி பண்ணுவான் பெறலாம். அப்படி அம்மா அப்பாவுக்கு சதுசமா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு தம்பதிகளா இருக்கிறவர்கள், ஒரு குழந்தை, நல்ல குழந்தை, நல்ல குழந்தை சுபுத்திரன், நல்ல குணத்தோடு கூடிய நல்ல குழந்தை, அந்த குழந்தைகிட்ட நல்ல பிரீதியோடு கூட இவர்கள்லாம் எப்படி அவனை வைத்து சந்தோஷப்படுவார்களோ அந்த சந்தோஷத்தை ஆத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானிடம் பெறலாம். ஏன்னா குழந்தை போல எம்பெருமானை பாவிச்சு அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்து கொடுத்து அந்த சந்தோஷத்தை எம்பெருமானிடம் பெறலாம். அதுபோல தம்பதிகள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் எப்படி ரொம்ப அனுராகத்தோடு கூட, அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு காதல் என்று சொல்கிறார்களே அந்த மாதிரி ரொம்ப ஆசையோடு கூட ஒருவருக்கொருவர் ஹிருதயத்தையே மாற்றிக்கொண்டு அவர்கள் பரம ஆனந்தத்தை பெறுகிறார்களோ அந்த ஆனந்தத்தை எம்பெருமானிடம் பெற முடியும். எப்படி என்றால், கொஞ்சம் விளம்பம் கூட பொறுக்க முடியாமல், ஐயோ வரவில்லையே வரவில்லையே என்றாக விளம்பம் கூட பொறுக்காமல் தம்பதிகள் இருக்கிறா போலே, எம்பெருமானுடைய அனுபவம் விட்டு போனால் அதையே பெரிய இழவாக நினைத்து எம்பெருமானை அனுபவிக்கலாம். இப்படியெல்லாம் சகல விதமான அனுபவத்தையும் எம்பெருமான் நமக்கு கொடுப்பானோ. தேசிய நாடகா சொல்ற, தாயும் நீயே சாயை தந்துகத்தலில், தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலில், உறவும் நீயே துறவா தொழிதலில், உற்றதும் நீயே அப்படின்னு ஆரம்பிக்கிற. ஒரு பக்கம் பார்த்தா எம்பெருமானை தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் பல அர்த்தம் இருக்கு. தாயும் நீயே தந்தையும் நீயேனா, மாதா பிதாக்கள்லாம் எப்படி வந்து ஒரு குழந்தையை அவர்கள் வந்து சிருஷ்டிக்கிறார்களோ, அதாவது பெறுகிறார்களோ, அதுபோலத்தான் எம்பெருமான் எல்லாரையுமே பெற்றெடுத்தவன், எல்லாரையுமே சிருஷ்டித்தவன் என்கிறபடினாலே தாய் தந்தையருக்கு சமமாக எம்பெருமான் இருக்கா. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தாயும் நீயே சாயை தந்து உகத்தலின், ஒரு மாதாவானவள் குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் எப்படி கொடுப்பாளோ அந்த மாதிரிதான் இந்த குழந்தைக்கு வேண்டிய கையோ காலோ ஞானமோ சக்தியோ என்னென்ன வேணுமோ மொத்தத்தையும் எம்பெருமான் தான் கொடுத்திருக்காள். அது மாதிரி பிதா எப்படி குழந்தைக்கு என்னென்ன செய்வாரோ அது எல்லாத்தையும் எம்பெருமான் தான் செய்திருக்கான். அதனால அப்படி வச்சு பார்த்தோம்னா மாதா பிதாக்களை போல ரட்சிக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். அந்த மாதிரி பல அர்த்தம் உண்டு. அதுல இங்கே ஆழ்வார் சாதிக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, மேலா இங்க என்ன தாய் தந்தையர் அப்படின்னு சொல்லும் போது, மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே, இத்தனை நாள் அவன் ரட்சிச்சதை பத்தி சொல்லல, அவன் என்னை சிருஷ்டிச்சதை பத்தி சொல்லல, இனிமேல் எனக்கு அவர் தான் தாய் தந்தையர், இனிமேல் எனக்கு அவர் தான் நன்மக்கள், அதாவது பரம போக்கியம்னு அர்த்தம். அதுதான் முதல்ல சொன்னேன் பலனை, அதாவது ஒரு தாய் தந்தையர் செய்த உபகாரத்தை நினைத்த ஒருத்தன் அப்புறம் அவர்கள் கிட்ட எப்படி நடந்துப்பான், எத்தனை மரியாதையோடு கூட எத்தனை பிரீதியோடு கூட எத்தனை உபச்சாரங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பானோ, அதே மாதிரி அத்தனை மரியாதையும் அத்தனை பிரீதியும் வைத்து அத்தனை உபச்சாரங்களையும் நான் எம்பெருமான் விஷயத்திலே செய்ய போகிறேன் என்பதாக அந்த ஒரு பாவத்தை இங்கே ஆழ்வார் காமிக்கிறார். மேலாத்தேவர்களும் நிலத்தேவரும் மேவித்தொழும் மாலார் வந்து இனநாள் அடியேன் மனத்தே வண்ணினார் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே. இப்ப இந்த பாசுரத்துக்கு காரணமாக சுவாமி தேசிகன் சொல்லும்போது நானா பந்துத்துவ யோகாத் அப்படிங்கிற எம்பெருமானை பந்து அப்படின்னு சொல்லும்போது எந்த விதமான பந்து அப்படின்னு சொல்ல முடியாதபடி எல்லா விதமான பந்துவாகவும் எம்பெருமான் இருக்கான். எல்லாருக்கும் பந்துவா இருக்கான், எல்லா விதமாயும் பந்துவா இருக்கான். தஞ்சமாகிய தந்தை தாயொரு தானுமாய் அவையல்லனுமாய் எஞ்சலில் அமரர் குலமுதல் மூவர் தமிழுமாகிய அப்படின்னு ஆழ்வாரே சொன்னார். தஞ்சமாகிய தந்தை தாயொரு தானுமாய் அப்படின்னு, தஞ்சமாகிய தந்தை தஞ்சமாகிய தாயாக அப்படியாக எம்பெருமான் இருக்கான். அப்படி சகல விதமான பந்துவாக எம்பெருமான் நமக்கு இருக்கான் அப்படிங்கிறபடினாலே எம்பெருமான் வந்து காருண்யா தீன விருத்தி அப்படி இருக்கிறதும் அவனுடைய கருணையினால் தானே அப்படின்னு சொல்ற. ஆவாரார் துணை என்று அலை நீர் கடலும் அழுந்தும் நான் வாய்ப்போன் பிறவி கடலுள் நின்று நான் துலங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவாய் என்றருள் செய்து அடியேனொடுமானே. நான் கடலிலே மாட்டிக்கொண்டு, சம்சார கடலிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகிறேன், எனக்கு யார் துணையாக வருவார் என்பதாக தவிக்கிறேன். ஒரு கடலிலே மாட்டிக்கொண்ட ஒரு படகிலே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி நடுவிலே துயர்படுவாரோ அப்படி பிறவி கடலிலே நின்று நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எம்பெருமான் தன்னுடைய அழகான திருக்கோலத்தை காண்பித்தான். திருச்சக்கரம் சங்கு முதலான ஆயுதங்களோடு என் முன்னே வந்து நின்றான். ஆஹா என்று சொல்லிக்கொண்டு பரம கருணையுடன் கூட என் முன்னே வந்து நின்றான். அது மட்டுமல்ல, என் மனத்தில் வந்து புகுந்து என்னோடு கலந்து நின்றான் என்பதாக இருக்கும். நம்ம பார்த்தோம்னா அவன் இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும், அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்காக எம்பெருமான் வந்தான் என்ற விஷயத்தை அழகாக சொல்ற. சம்சாரத்துல எம்பெருமான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் தவிர வேற கிடையாது. எம்பெருமான் சன்னிதியில கஷ்டம் இல்லை, மற்ற இடத்துல கஷ்டம் தவிர வேற கிடையாது. அப்படி இருக்கும்போது கடல்ல நடுவுல மாட்டின்ற ஒரு களத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்ன துயரம் படுகிறாரோ அந்த துயரத்தை நாம் பட்டு கொண்டிருக்க, எம்பெருமான் ஐயோ இந்த குழந்தை இப்படி கஷ்டப்படுறதேன்னு முன்னாடி வந்து நின்றான் அப்படின்னு அர்த்தம். ஆவாரார் துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நா வாய்ப்போல். அலைநீர் கடல், ரொம்ப அலை, மேல மேல மேல அலை வந்துட்டே இருக்கு கடல்ல. கடல்ல அப்படியே நிக்க முடியாது, அடுத்த அலை அடுத்த அலையும் மேல மேல வந்து நமக்கிடும் இல்லையா. அதே போல சம்சாரத்திலையும் திருப்பி திருப்பி ஷடூர்மின்னு சொல்றான், ஆறு அலைகள் மேல மேல மேல வந்துட்டே இருக்குமா. கர்ப்ப ஜென்ம ஜரா மிருதி கிளேச கர்ம ஷடூர்மிகா, கர்ப்பம் ஜென்மம் பூப்பு வயசானது மரணம் அப்படின்னு திருப்பி திருப்பி வந்து. அப்போ இது அலைநீர் கடல், இதுல மாட்டின்றவன் சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் ஜலம் தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது, அலை நீர் தான் இருக்கு. அவாரார் துணை, எனக்கு துணை யாரு, எனக்கு உபாயம் யாரு, எனக்கு ரக்ஷகன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அலைநீர் கடலுள் அழுந்தும் கடைசியில் உள்ளுக்குள்ளே என்ன பண்றது, ரக்ஷகன் யாரும் இல்லையேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அழுந்து இருக்கக்கூடிய நாவாய் கப்பல் போலே, என்ன கப்பல்ல இருக்கிற ஜனங்கள் போலே, படகுல இருக்கிற ஜனங்கள் போலே. அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்று நான் தொடங்க அப்படி இந்த பெருவி கடல்ல இருந்து நான் நடுவிலே கஷ்டப்பட்டு நடுங்கி கொண்டிருக்கிறேன். இப்ப எம்பெருமான் என்ன பண்ணார், தேவார் கோலத்தொடும் எனக்கு முன்னாடி நினைக்கிறேன். அழகான கோலம், தேவார் அழகு பொருந்திய கோலம், கோலம் தான் சௌந்தரியம் அர்த்தம், அதாவது அழகான அழகு. அழகான அழகுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நல்ல அழகு நிறைந்த அழகோட வந்திருக்கான்னு அர்த்தம். அழகு நிறைந்த அழகுனா என்ன அர்த்தம் கேட்டா, கல்யாண சமமான சௌந்தரியம்னு லட்சணம் இருக்க, அதாவது மங்களமான அழகு. நம்ம சில அழகு இருக்கே அது ஆபத்தான அழகு. சர்ப்பத்தை பத்தி சொல்றாங்க, சர்ப்பம் படம் எடுத்து ஆடினால் அழகா இருக்கும், ஆனால் அது ஆபத்தான அழகு. அதுபோல லோகத்திலே சில அழகுகள்லாம் ஆபத்தான அழகா இருக்கு, ஆனா இது அப்படி இல்லை, நல்ல அழகு, அழகான அழகு. தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினோடும், சக்கரம் சங்கு முதலான ஆயுதங்கள் எல்லாத்தையும் இருக்கணும். ஆவா என்று அருள் செய்து ஆஹா அப்படின்றான் கருணையினாலே, ஐயோ இந்த குழந்தை போய் மாற்றின்றிருக்கேங்கிறதுக்காக ஆஹா என்று சொல்றான். எம்பெருமான் தன்னுடைய நிரவதிக காருண்யத்தாலே ஆவா என்று அருள் செய்து தன்னுடைய சர்வலோகேஸ்வரத்து சூச்சகமான நிரவதிக சௌந்தர்யத்தோடும் திருவாழி திருச்சங்கு தொடக்கமாக உள்ள திவ்ய ஆயுதங்களோடும் வந்து எல்லாத்தையும் தாண்டா சர்வேஸ்வரன் காமிக்கணும். அதனால எல்லாத்தோட வரான், சங்க சக்கரத்தோட வரான், நிரவதிகமான சௌந்தரியத்தோட கூட வந்து ஆவா என்று அருள் செய்து அப்படின்னா ஆஹான்னு சொல்லிட்டே வரான். அதான் கருணை. ஒருத்தர் கஷ்டப்படுவதை பார்த்தால் ஆஹா இவர் கஷ்டப்படுறாரேங்கிறதுக்காக ஓடி வந்து அதை நிவர்த்தனம் பண்றோம்னு நினைக்கிறவன் தானே கருணை உள்ள. அதனால ஆவா என்று அருள் செய்து ஆவான்னு சொல்லிட்டு எம்பெருமான் இங்க வந்துட்டு அடியேனோடு மானானே வந்து என்ன பண்ணான்னு கேட்டா, அடியேனோடு மானானே என்னோட கூட கலந்துட்டானே வந்து எனக்கு கருணை செய்து தள்ளி இருந்து பத்தடி தள்ளி இருந்து போயிட்டான் இல்ல, என்னோட ஆகான்னு சொல்லிட்டு என்னோட வந்து கலந்து விட்டா. இல்ல அழகா சொல்றா பாருங்க, பிள்ளை அழகா சொல்ற, அவர்களோட கலந்தருளுமா போலே அடியேனோடும் கலந்தருளினான். யாரோட, திருச்சக்கரம் சங்கு இருக்காரு இல்லையா, திருவாழி திருச்சங்கு முதலான திவ்ய ஆயுதங்கள் அவர்கள்லாம் நித்திய சூரியர்கள் தானே, அந்த நித்திய சூரியனோடு கலந்தருளுமா போலே என்னோட கலந்தருளான். எனக்கு அனுகிரகம் பண்ண நினைச்சுட்டான், நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், கடல்ல மாட்டின்ட்டேன், சம்சார கடல்ல இருக்கக்கூடிய எனக்கு அனுகிரகம் பண்ணும்போது நித்திய சூரியர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணானோ அப்படி அனுகிரகத்தை பண்ணிட்டா. அதாவது என்னோட கலந்தருளினான் சொல்லுதார். அவர்களோட கலந்தருளுமா போலே அடியேனோடும் கலந்தருளினான். திருச்சக்கரம் சங்கம் இங்க சொன்னது எதுக்காக? திருச்சக்கரம் சங்கினோடும் வந்து அடியேனோடும் ஆனான். அழுவா திருச்சக்கரத்தோட வந்தான், சங்கோட வந்தான், வந்து அடியேனோட இருக்கான். அப்படின்னா எப்படி குகையன செய்தோ ராமஹா லக்ஷ்மணன் சீதையாக்குறார். அங்கே ராமாயணத்துல ராமன் லக்ஷ்மணனோட இருக்கார், சீதையோட இருக்கார், குகனோட இருக்கார். அப்படிங்கிற இப்ப லக்ஷ்மணனோட சீதையோட இருக்கிறது திருமாவளுக்கு லக்ஷ்மணன் கூட பிறந்தவர். சீதை அப்படின்னா அவர் வந்து தர்மபத்தி சகதர்மபத்தினி. இவாரோட இருக்க மாதிரி எங்கேயோ காட்டுல இருக்கக்கூடிய வேடன் குகனோட சேர்ந்து பெருமா இருக்கான் போது இவாளையும் சேர்த்து சொன்னார் இல்லையா? அந்த அளவு குகனோட சேர்ந்து இருக்காரா? அந்த அளவு ஆசையோட கூட குகனோட சேர்ந்து இருக்காரா? தனக்கு பிராதாவா பாவிச்சுட்டு இருக்காரா? அந்த மாதிரி எம்பெருமான் திருச்சக்கரத்தோடே வந்தான், திருச்சக்கரத்தோடே இருப்பவன், திருச்சங்கினோடே இருப்பவன், அடியோடு இருக்கிறான் அப்படின்னு ஆழ்வார் சொல்லும் போது அப்ப அதனுடைய தாற்பயம் என்னன்னா அவர்களோடு கலந்தருளுமா போலே அடியேனோடும் கலந்தருளினான் என்கிறார். பரம அனுகிரகம் பண்ண ஹவா என்ற அருள் செய்து எதா அழகான விஷயம். ஆஹா அப்படிங்க திருப்பாவையில ஆண்டாள் சொல்றாரு இல்லையா, எனக்கு ஆகான அனுபவம் அருள் செய்யணும். பாடிப்பறைந்து மாவாய் பிறந்தானே வல்லரை மாட்டிய நெய்மாதி தேவனை சென்று நாம் தெரிவித்தார் ஆவாவென்று ஆராய்ந்து அருளையனோர் ஆஹா அப்படின்னு இந்த மாதிரி கஷ்டப்படுறது அப்படின்னு கருணையை காண்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. ஸ்நானாபந்துத்வ யோகாது விபதி சகிதையா, இந்த பாட்டினுடைய சாரத்தை சுவாமி காண்பிக்கிற விபதி சகிதையா, ஆபத்திலே துணைவனாக இருப்பவர். ஆவாரார் துணை, கடல்ல மாட்டின் ஒருத்தன் யார் எனக்கு துணை, யார் எனக்கு துணை அப்படின்னு கடலுக்குள்ளே முங்கி முங்கி முங்கி கஷ்டப்பட அப்போ ஒரு துணைவனாக ஒருத்தர் பறந்து வந்து அவன் அப்படியே தூக்கி தன் நெஞ்சோட அழைச்சிட்டு நான் இருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்கிறமான் யார் துணை யார் துணைன்னு நினைக்க நம்ம சொல்லும் போது ஆஹான்னு சொல்லி நம் மனசுக்குள்ளே வந்து மன்னி நம்மையும் சேர்த்து விட்டுக்கிறார் அப்படின்னு. அப்போ ஆபத்திலே சக்தியாக இருக்கும், யார் ஆபத்திலே சகாயம் செய்கிறானோ அவன் தானே சக்தி, அவன் தானே நண்பன். கஷ்டகாலம் வச்சா நண்பன் யாரும் நண்பன் இல்லாதவன் யாரும் தெரியுமா? அந்த மாதிரியாக இப்போ சம்சாரத்துல கஷ்டம்னு ஒருத்தர் நினைச்சா போதும் அப்ப எம்பெருமான் துணையாக வந்து நிற்கிறான். அதனாலே விபதி சகி ஐயா ஆபத்திலே ஸ்தோழனாக இருக்கிறபடியினாலே காருண்யா தீனவிருத்தி, எம்பெருமான் கருணைக்கு அதீனமான கருணைக்கு அதீனமாகவே செயல்களை செய்பவன் என்பதாக அர்த்தம். அந்த மாதிரி வேற ஒரு முக்கியமான விஷயத்தை அடுத்து சொல்றேன். வியாஜமாத்ரா பிலாசாது அப்படின்னு ஏதோ ஒரு வியாஜம் சின்ன ஒரு சாக்குனாலே அனுகிரகம் பண்ணக்கூடியவன் சக்கர, அது முக்கியமான விஷயம், அது அப்புறம் பார்க்கணும். சக்கரஸ்தாயத்தரத்வாது ஸ்வஜன வசதையா ரக்ஷணோத்யுக்த பாவாது பவ்யத்வாத் ஸ்வாத்மதானாது அமல தனுதையா ஸ்ரீ கஜேந்திராவனாச்ச நானா பந்துத்வ யோகாது விபதி சகிதையா வியாஜ மாத்ராபிலாஷாத் காருண்யாதீனவிருத்தி கமல திசம் அவைத்து காரிதூனு கிருதார்த்தஹா. இந்த கடைசி வரியில காக்கானே வரும், காருண்யாதூனவிருத்தி கமல திசம் அவைத் காரிதூனு கிருதார்த்தம். சுவாமி இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும், அந்த மாதிரி ஸ்லோகம் அழகா பண்ணுவன். இல்ல ரொம்ப ஆச்சரியமான எம்பெருமாண்டிய ஒரு குணம், கருணைக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கிற குணத்தை இங்கே அதை அனுபவித்த நம்மாழ்வார், அதை அனுபவித்து கிருதார்த்தரான நம்மாழ்வார் அருளி செய்தார் என்பதாக இந்த பாட்டினுடைய சாரம், இந்த திருவாயு வேண்டிய சாரம். இன்னும் இதுல முக்கியமான ஒரு குணத்தை சொல்லக்கூடிய ஒரு பாசனம் இருக்கு, அதுக்கப்புறம் பரஸ்வரி பாசனம் இருக்கு, அதுக்கு பிறகு பொலிக பொலிக என்பதாக அடுத்த சுவாமி ராமானுஜருடைய வைபவத்தை சூச்சனம் பண்ணக்கூடிய பாசுரம் இருக்கு. எம்பெருமான் எம்பெருமானாருடைய திருநட்சத்திரம் நம்ம இரண்டாம் நடி திருவாதிரியிலே கொண்டாடினோம், அதோட சேர்ந்து புதிய புதிய வந்திருக்கணும். ஆனால் நாளைக்காவது நாம் அதை அனுபவிக்க முடியுமா என்பதாக பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.